ஒருத்தி மகனாய் பிறந்து சித்த குலநந்தன கல்பவல்லே ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தன யோக த்ருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணஹ சரணம் ப்ரபத்யே நீளாதுங்கஸ்தனகிரிதரீ சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சரசித சித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகலிதம் யாபலாக்ருத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயயேவாஸ்து பூயஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. கிருஷ்ணனோடு அளவளாவும் இந்த இள ஆச்சிமார்கள் அவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி ஓய்ந்த பிறகு பகவான் கேட்கிறார், நோம்புழிய என் அபேட்சிதம், அவர்கள் பறை அபேட்சிதம் என்றார். சம்பட்ட தானே நிறைய தரேன், அதுக்கு என்ன? அது இல்லை, அப்ப வேற என்னன்னு கேட்கிறார். நாங்கள் உன்னை அறுத்தித்து வந்தோம். என்ன அறுத்தித்து வந்தேல? இப்படி யாராவது அறுத்தித்து பெற்றார் உண்டோன்னார். எங்களோட்டையார் பெற்றார் உண்டேன்னு பதில் சொன்னாளாம். இந்த பாசுரம் அதைத்தான் தெரிவிக்கிறது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, யஜுர்வேதம் அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜனானாம் சர்வாத்மான்னு சொல்லித்து, அதாவது சர்வாந்தர்யாமியான நாராயணன் எல்லா பிரஜைகளையும் உள்நுழைந்து நியமிக்கிறான் அப்படின்றத சொல்லித்து இந்த வேத வாக்கியம். சர்வலோகங்களுக்கும் ஞாபகமாயிருப்பவனை பிராட்டி நியமிக்குபவராகையாலே தனக்கு ஒப்பற்று இருப்பவளாம் அவள். அதனாலதான் ஒரு தீனா. ஒருத்தின்னா ஏதோ ரோட்ல போற ஒருத்தியா? யார் அந்த ஒருத்திய கஷித்துன்னு சொல்றாளே, அந்த மாதிரியான ஒருத்தியான்னா இல்ல. இங்க ஒருத்திங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான அர்த்தம். அந்த அர்த்தத்தை தவிர வேற ஒரு அர்த்தம் அங்க பொருந்தவே பொருந்தாது. அப்படிப்பட்ட ஒருத்தி பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோகியப்பிதான். நித்தியநாம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லலையா? அந்த மாதிரி சர்வலோகங்களுக்கும் பிதாவானவன் ஒருத்திக்கு மகனானானா? தசரத மகாராஜா பிரிய சக்கரவர்த்தி அவர் தபசு பண்ணி நாலு புத்திரர்களை பெற்றார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் இது நமக்கெல்லாம் தெரியும். ஆனா இங்கே நாலு பேர் சேர்ந்து தபஸ் பண்ணி ஒரு பிள்ளைய பெற்றாராம். தசரதன், அந்த மூன்று மனைவிமார்களோட கௌசல்யா, சுமத்திர, அதுக்கப்புறம் கைகேயி, இந்த மூணு பத்திமார்களோடு தானும் கூடி நாலு பேருமா சேர்ந்து அந்த ராமனை பெத்தார். அதாவது ராமன் விஷ்ணுவோடைய அம்சம், மீதி எல்லாம் அந்த அம்சங்கிறது தான் சொல்லுவார். ஆனா இங்கே நால்வர் கூடி தபஸ் பண்ணி ஒரு பிள்ளையை பெத்தாள், கிருஷ்ணன். நந்தகோபர், யசோத, வசுதேவர், தேவகி, இப்படி நாலு பேர் தபஸ் பண்ணா இந்த ஒரு கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு. சக்கரவர்த்தி திருமகன் பெரியவனா வளர்ந்த பிற்பாடு, கல்யாணம்லாம் ஆன பிற்பாடு, அஞ்சு வருஷம் கழிச்சு அவன் பித்ருவாக்கி பரிபாலனம் பண்ணான். ராம இங்க கிருஷ்ண அன்னிக்கே பிறந்த கணத்திலேயே பிதிருவாக்கி பரிபாலனம் பண்றான். இது விஷ்ணு புராணம் ரொம்ப நல்லா தெரிஞ்சு சொல்றது. உபசம்ஹர சர்வாத்மன் ரூபமேத சதுர்புஜம் ஜானாது மாவதாரம் தே கம்சோயம் திதி ஜன்மஜஹான். அந்த வசுதேவர் பிரார்த்திக்கிறார். அதனாலே எல்லா மனுஷ குழந்தையும் போல இவனும் அந்த சங்கு சக்கரங்களில் இருந்த ரெண்டு கையையும் விட்டுட்டு மனுஷ குழந்தையா ஆனானா. இப்படி பிறந்த அன்னைக்கே அப்பா சொன்னதை கேட்டவன் பிறந்து கர்மவசியராய்ப்படுவதெல்லாம் கிருபாவசியனாய்கொண்டு இவன் பட்டதோ, பிறந்து ஆவிர்பவிக்கல் ஆகாதோ, அயோனிஜனாக ஆக கடவனில்லையோ, 10 மாத கர்ப்பவாசம் போராதோ, 12 மாசம் கர்ப்பவாசம் வேணுமோன்னு கேட்டார். 12 திங்கள் வயிற்றில் கொண்டாப்பாங்கினால் என் இளங்கொங்கை அமுதமூட்டி எடுத்து பொன்னடி நோபுலரியேகானில் பின் என் இளம் சிங்கத்தை போக்கினேனில்லே பாவமேன்னு மூணாம்பத்தில் பெரியாழ்வார் அங்கலாய்க்கிறார். நீ பிறந்தாய் என்கையே அவத்தியம் அப்படின்னு பரிகசிக்கிறார் பராசரர் விஷ்ணு புராணத்தில். ததோகில ஜகத் பத்ம போதாய அச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆதிர்பூதம் மகாத்மனேன். அதாவது ஆசிரதர்களை நழுவ விடாதவனான அந்த அச்சுதன் சூரியன் கிழக்கு திசையிலே உதயமாவதைப் போல தேவகி வயிற்றிலே வந்து நம் கிருஷ்ணன் பிறந்தானாம். முண்டகோபனிஷத் சொல்லித்து யதா பஸ்ய பஸ்யதே ருக்மவர்ணம் கர்த்தாரமீசம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாம்யமுபைதீன். எவன் எம்பெருமானை சாட்சாத்கரிக்கிறானோ அவனுடைய பாபமெல்லாம் போய் பிறப்பு நீங்கி அவனோடு ஒத்ததான அந்த ஆனந்த அனுபவம் அவனுக்கும் ஏற்படுகிறதோ அப்படிப்பட்டவன் தானே இந்த பூலோகத்திலே ஆசைப்பட்டு வந்து பிறந்தான். பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்குத் திறங்கள் காட்டியிட்டுச் செய்து போன மாயங்களும் நிறந்த நீடுவுக்கு எனதாவியை நின்று நின்று உருக்கி உண்கின்ன இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்னுகள் சேருவது ஏன். திருவாய்மொழி 5ஆம்பத்தில் நம்மாழ்வார் அலற்றுகிறார். இப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து, இந்த ஒருத்தி தேவகியை தவிர வேற யாரையாவது அர்த்தம் சொல்ல முடியுமா? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவே, அதே ராத்திரியிலே யசோதிக்கும் பிள்ளையாக வரவேண்டி இருப்பதனாலே திருவாய்ப்பாடியிலே புக்கினானாம். ஏன்னா நாய்குடலுக்கு நறுணை இதுங்காதா போலே துஷ்ய கம்சராஜ்யத்திலே கிருஷ்ணன் ஓரிரவும் தங்கவில்லையாம்னு குருவாச்சாரியா செய்கிறார். இந்த நாய் இருக்க அது நல்ல நெய்யில பண்ண பதார்த்தம், நல்ல வெண்பொங்கல்னு வச்சுங்களேன், மாளிகை மாசம் தானே, அந்த வெண்பொங்கல்ல நிறைய, அது நெய் நெய்ய விட்ட பொங்கல் இல்ல, நிறைய நெய்ய அதுல விட்ட பொங்கல். அந்த நெய் பொங்கலை கொடுத்தோம்னா கடகடன் சாப்பிடும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாயில செருமி செருமி அத்தான இதையும் வெளியில கொண்டு வாந்தி ஊத்துவோம். ஏன்னா இந்த நாய் குடலுக்கு நெய் ஊத்துக்காது. அதான் நாய்குடலுக்கு நறுணை தொங்காதா போலேன்னு அவசனம். அத மாதிரி இந்த துஷ்டனான கம்சனுடைய ராஜ்யத்தில் ஒரு ராத்திரி கூட இருக்க முடியாதுன்னு அங்கேருந்து கிளம்பி கோகுலத்துக்கு வந்து காணாம் கிருஷ்ணன் ஓரிரவில். இந்த ஒரு இரவு எப்படிப்பட்ட இரவு, அது ஒரு காலராத்திரி மாதிரியானது. நபூதோ நபிவிஷ்யத்தின்னு இதற்கு முன்னாலேயும் அந்த மாதிரி ஒரு இரவை நாம் பார்த்ததில்லை, இனிமேலும் பார்க்க போறதில்லை. அப்படிப்பட்டதான இரவம் நம் பிறவி அவனை காண ஒட்டாமல் மறைக்கும். ஆனால் அவன் பிறவி நாம் அணுகைக்கு உறுப்பு. தம்மையே நாளும் வணங்கித் தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வராதலால் தம்மையே நாளும் வணங்கித் தொழும் இறைஞ்சி தம்மையே பற்றா மனத்தென்னும் வைத்தோமேன்னு பெரிய திருமொழியிலே கலியன் அனுசந்தானம் பண்ற அந்த இரவு ஒரே அஷ்டமி. நாலா பக்கத்திலும் கருமையான மேகம் சூழ்ந்திருக்கு, மழையோ சோன்னு பெய்யறது. இப்படிப்பட்ட இரவு அந்த அஷ்டமியினுடைய இரவு. ஒருத்தி மகனாய் இவனை மகனாகப் பெற வேண்டும் என்ற ஒருத்திக்கு தேவகிக்கு எப்படி பண்ணான்னா, அந்த தேவகிக்கு பகவான் தன்னுடைய அவதார ரசத்தை கொடுத்தான். இவனை மகனாகப் பெற வேணும்னு இன்னொருத்திக்கு ஆசைப்பட்டாலே யசோத, அவளுக்கு லீலா ரசத்தை கொடுத்தான். இத திருக்குளம் ஆண்டவன் ரொம்ப அழகா சொல்லுவார். தேவகிக்கு பிரசவ வலியை மட்டும்தான் கொடுத்தாங்க, சந்தோஷத்தை எல்லாம் யசோதைக்கு கொடுத்தாம்பர். அந்த மாதிரி ஓர் அவதாரத்திலேயே க்ஷத்திரியனாகவும் ஆனான், இடையனாகவும் ஆனான். இப்படி யாராவது ஒரே இதுல ரெண்டு ஜாதியில் இருக்க முடியுமா? கிருஷ்ணன் அம்சாவதாரோ பிரம்ம ருஷே யோயம் யது குலோத்பவா விஷ்ணோஸ்தம் விஸ்தரேகம் சோதுமிச்சாமி தத்வதான்னு விஷ்ணு புராணத்திலே பராசரர் சாதிக்கிறார். அதே விஷ்ணு புராணத்திலேயே அயம் ச கத்யதே பிராஜ்ஞைஹி புராணார்த்த விசாரதைஹி கோபாலோ யாதவம் வம்சம் மக்னப்யுத்தரிஷ்யதீன். இப்படி அவன் யதுகுலத்திலேயும் தோன்றுகிறான், யாதவகுலத்திலேயும் தோன்றுகிறான். இப்படி இரண்டு குலத்திலும் பிறந்தவன் கிருஷ்ணன். பிறப்பிலே புறையில்லாததைப் போலே மகனான விடத்திலும் புறையில்லையாம் கிருஷ்ணனுக்கு. இருவருக்கும் அந்த ஜனனா சௌசம்பா இருக்கணும், குழந்தை பிறந்ததுக்கு தீட்டு, அத இந்த ரெண்டு பெற்றோர்களுக்குமே கொடுத்தானா பகவான் கிருஷ்ணன். ஒளித்து வளர அந்த கம்சனுடைய விஷ திருஷ்டி தன் மேலே படாமே ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தானா, அப்படி வளர்ந்தான். நாட்டார் செய்வது செய்யாதே கள்ளர் வட்டது படுவதேன்னா வியாக்கியானத்தில். அதாவது நாட்டில் இருக்கிற மற்ற ஜனங்கள் மாதிரி பண்ண முடியாது. ராத்திரியில திருடம் வருவான், அவனுடைய செயல்பாடு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ராத்திரியில் இருக்கும், ஒத்துருவும் தெரியாது இருக்கும். அந்த மாதிரி பப்ளிக்கா பண்ண முடியாத அதை ஏகாந்தத்தில் ரகசியமா திருட்டுத்தனமா பண்றாளே, அந்த மாதிரியான் கிருஷ்ணனுடைய பொறுப்பே. திருவதரிக்கச் செய்தே அந்தர்யாமி பட்டது படுவதே. இப்போ பிறந்தும் இந்த சரீரம் மற்றவா கண்ணுக்கு தெரியாதபடி அங்க அந்தர்யாமி பகவான் தான் இருக்கான், எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கான், ஹிருதய குகையில இருக்கான். அந்த அந்தர்யாமியை யாராவது பார்த்தவா இருக்காளோ? இல்ல. அந்த மாதிரி இந்த ஆய்ப்பாடியிலே வந்து கம்சனுக்கு தெரியாத அவன் ஒளிந்து வளர்றதற்கே அது திருவரை திரு அவதரிக்கச் செய்தே அந்தர்யாமி பட்டது படுவதேன்னு வியாக்கியாகர்த்தாக்கள் அதிரசமா சொல்றார். பேரு சொல்லாதே ஒருத்தி என்றது எதுக்காக? ஆனா ஒருத்தி மகனாய் பிறந்துன்னா அங்க தேவகி தான் நமக்கு சர்வநிச்சயமா தெரியுது. அதே போல ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னா கிருஷ்ணன் அந்த கோகுலத்திலேதான் ஒழிஞ்ச வளர்ந்தான், அதனால அவன் யசோதைக்கு மகனாத்தான் வளர்ந்தாங்கிறது தெரிகிறது. அப்புறம் ஏன் அந்த ஒருத்தி அந்த தேவகியினுடைய மகனாய் பிறந்து யசோதனுடைய மகனாய் வளர்ந்துன்னு நேரா ஆண்டாள் சொல்லிட்டு போட்டுக்கலாமே? ஏன்னா ஆண்டாளுக்கும் பயமா கம்சன்ட. அதனால அந்த தேவகி யசோதேன்னு சொன்னா எங்க கம்சனுக்கு தெரிஞ்சு போடுமோன்னு பயந்துகிட்டு ஒருத்தின்றாளாம் ஆண்டாளும். தன்னை அந்த ஆய்ப்பாடியிலே ஒரு பெண்ணாகவே அப்படியே தன்னை உருவப்படுத்தினுட்டா அப்படியே மாறியும் போயிட்டா. அதனால அவளுக்கு கம்சன் டபயம். பேர் சொல்லாதே ஒருத்தி என்றது கம்சனுக்கு தெரியக்கூடாதே என்று ஒழித்ததேன்னு வியாக்கியார்த்தம் பண்றா. ஆழ்வாரும் இவன் பிறந்த நட்சத்திரத்தை, அதாவது கம்சனுக்கு தெரியப்படாதுன்னு ஒருத்தின்னு அப்பா அம்மா பேரை எப்படி மறைச்சு ஆண்டாள் சொல்றாளோ, அப்பா இல்லையா அப்பாட்டேந்து கத்துக்கிட்டதானே பொண்ணு, கிருஷ்ணன் என்னைக்கு பிறந்தாங்கிறத எப்படி மறைச்சு சொல்றாரு பாருங்க. மத்தக்களிற்று வசுதேவர் தம்முடைய சித்தம் பிரியாத தேவகி தங்கயிற்று அத்தத்தின் பத்தானாள் தோன்றிய சுதன் முத்தமிருந்தவாகாணீரே முகிழ் நகையில் வந்து காணீரே. அத்தத்தின் பத்தா நாள்ன அத்தம் அத்தம்னா ஹஸ்த நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரத்திற்கு பத்தா நாள். அப்படியே முன்பக்கம் போனோம்னா ரோகிணி வரும், பின்பக்கம் வந்தா சிரவணம் வரும். திருவோணத்தான் உலகாலம் என்பார்களேன்னு சிரவணம் தானே எம்பெருமானுடைய திருநட்சத்திரம்னு கொண்டாடுகின்ற இருக்கோம். அவன் அந்த மாமாக்காக ரோகிணியிலே வந்து பிறந்தான்னு சொல்லிட்டு இருக்கணுமோனோ, அதனால அந்த அத்தத்தின் பத்தா நாள்னு மறைச்சு சொல்றார். ஏன்னா திருவோணத்தான் பிறந்திருக்கான், அவன் ரோகிணியில பிறந்திருக்கான், ரெண்டையுமே சொல்லணுங்கிறது ஆசை பெரியாழ்வாருக்கு. ஆனாலும் அதை பூடகமா மறைச்சு அத்தத்தின் பத்தா நாள் தோன்றிய சுதன்னர் தருக்கிலானாகி நாரதாதிகள் போய் உன்னுடைய சத்ரு திருவாய்ப்பாடியிலே நந்தகோபன் மகனாக வரர்களான் என்று சொல்ல அதை தரிக்க முடியாத கஞ்சன், அதாவது கம்சன், தான் தீங்கு நினைத்த அந்த கிருஷ்ணனை எப்படியாவது முடிச்சுடணும் கொன்னு போடணும்னு அந்த பொல்லாங்கை தன் மனசினாலே நினைச்சானாம். பூஜனை உள்ளிட்டாரை எல்லாம் அனுப்பியும் வில்விழவுக்கென்று அக்ரூர மூலம் ஆசை காட்டி அழைத்தும் அந்த எம்பெருமானுடைய சௌசீல்ய சௌலபியாதிகளை எத்திரம் என்று ஆழ்வார் போல் அனுபவிக்காமல் அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு தீங்கு பண்ணணும்னு நினைச்சாம் பாருங்கோ அந்த கஞ்சன். பத்துடையடியவர்க்கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம்பெறலடிகள் மத்துரு கடை வெண்ணெய்களவினில் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவேன்னு. இந்த மாதிரி அப்படிப்பட்ட நம் சம்சார பந்தத்தை நீக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் பந்தத்துக்கு உட்பட்டானான்னு மயங்கி 6 மாச காலம் விடுறாரே நம்ம அழுவார், அது கிருஷ்ண பத்னியினுடைய அந்த பராகாஷ்டையான நிலைமை. ஆனா இங்கே கஞ்சன் என்ன பண்ணா, தான் மருமான் தான், அவனை எடுத்து கொஞ்சி சீராடி பாராட்டணும், அதை விட்டுட்டு ஒரு அசுரனையா அணிச்சு இவனை கொன்னுட்டுவான்னு சொல்றானே என்னது? அதாவது இந்த உறவிலேயே இந்த அம்மான் உறவுன்னு இருக்கே, கல்யாணத்துல கூட மாமா தான் முதல் ஆசீர்வாதம் இந்த ஓதிடுறதுன்றாள் பாருவா, அது தமிழ்ல மொய் எழுதுறதுன்றாள், அது அந்த ஆசீர்வாதத்துல முதல்ல அம்மான் ஆசீர்வாதம் தான். அவர் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் ஒண்ணும் கொடுக்கலன்னா கூட கோடிவராதன் கட்டினம்பத்தன்னு அவர் பேரை தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்ற பந்துக்கள் எல்லாம் பண்ணணும். நம்ம சம்பிரதாயத்துல மாமாக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு வசந்த ஸ்தானத்தை சாஸ்திரம் கொடுத்துருக்கு. அந்த சாஸ்திரம் கொடுத்த ஸ்தானத்தை தான் சரியா பிரயோகிச்சுட்டானா கொல்லணும்னு நினைக்கிறான் மருமான அந்த கம்சன். அவனுடைய கருத்தை பிழைப்பித்து அந்த கம்சனுடைய நினைவெல்லாம் எண்ணங்கள் எல்லாம் பிழையாகும்படி அந்த பூதனாதிகளாக எல்லாரையும் நிமிரம் பண்ணிட்டான். அதான் கம்சன் அங்கேருந்து அனுப்புவான், நான் போய் கிருஷ்ணனை கொண்டுட்டு வரேன்னு எல்லா சொல்லும் ஒவ்வொருத்தனா கிளம்பி வருவான். வந்த உடனே அவன் அங்கேருந்து வரனால் தான் தெரியும் எல்லாருக்கும் அவன் எப்ப இங்க வந்தான், எப்ப கிருஷ்ணன் கையினாலே சம்ஹாரமானாங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால அங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுத்தான். ஏன்னா சரம ஸ்லோகம் எழுதணும்னா அவன் என்ன நட்சத்திரத்துல என்ன திதியில என்னைக்கு போனாங்கிறது தெரியணுமோ, அது தெரியலன்னா எப்படி சரமஸ்லோகம் எழுதுறது? அதனால சரமஸ்லோகம் எழுத முடியாது அலையபிச்சுட்டு இருந்தாள்னு ஒரு வைதிகர் ஜோக்கா சொல்வர். கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணின் நெடுமாலே, ஐயோ நம் கிருஷ்ணனுக்கு இந்த அசுரர்களாலே என்னவாகுமோன்னு ஆசிரிதாள்லாம் வயத்துல நெருப்ப கட்டின்னு இருக்காளாம். அசுரர்களை கொன்று இந்த ஆசிரிதர்களுடைய வயத்துல நெருப்பு இருக்கணும், ஐயோ கிருஷ்ணனுக்கு என்ன ஆகணும் வயத்துல நெருப்பு கட்டின்னு இருக்காளே, இந்த நெருப்பை அவ மேல போட்டு பஸ்மாக்கி செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை எரிக்கதானே எரிப்பா, அந்த மாதிரி ஆசிரிதாளுடைய வயிற்றுல இருக்கிற அந்த பயம்ங்கிறதான அக்னிய அந்த அசுரர்களை எல்லாம் கொன்னு அவளை எரிக்க முடியா பண்ணானாம் கிருஷ்ணன். அது மட்டும் இல்ல, அந்த ஆசுரன் நெருப்ப கொண்டு போய் கம்சனுடைய வயிற்றிலே வைத்தானாம். நெடுமாலே, இது திருக்குழந்தையாடு சாஹிப்பர். நெடுமாலேன்னு திவ்ய பிரபந்தத்துல எந்த இடத்துல வந்தாலும் அது எங்க ஆறாவது நான் சொல்றது உண்மை. அதனால இந்த திருப்பாவையும் இந்த ஒருத்தி மகனாய்ங்கிற திருப்பாவ இது ஆறாவதுன பத்தியதான பாசுரம் அப்படின்றது அவருடைய எண்ணம். ஏன்னா ஒரு சுக்ஷேத்திரம் தங்கூருங்கிறது அபிமானம் எல்லாருக்கும் இருக்குமோனோ, அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அது நெடுமாலையே ஏன் இப்படி சொல்றான்னா, தன் குடந்தை கிடந்த மாலை நெடியான அடியானு, நெடிங்கிற பதம் வந்தாலே அது இப்படிதான் இருக்கும். பெரிய திருமொழியிலேயும் பார்த்தேன்னா அந்த நெடியானை அடிநாயேன்னுங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்திலையும் அந்த நெடியான்கிற பதம் வந்தால் திருமடல், அதாவது சிறிய திருமடல், சிறிய திருமடல்ல திருநறையூர்ல இருந்து அவ மடலூர்றாங்கன்னு தெரியறது. நாயிகா பாவத்துல அந்த பரகால நாயகி திருநறையூரை சேர்ந்தவள்ங்கிறது நன்னா தெரியறது. சரி, அந்த மடலூர்றாலே அந்த நாயகன் எந்த ஊர் பெருமாள்னு தெரியல. அதுக்கு திருக்குடந்தாண்டவன் சாயிச்சாகும் அந்த திருக்குடந்தான் ஆறாமதுன்தான். ஏன்னா பெருந்தெருவே ஊராரிகளிலும் ஊராளொழியேன் வாரார் பெண்ணை மடல்னு அந்த மடல்ல கொண்டு பிடிச்சாரோனோ, இந்த அக்ஷய திருதியே அக்ஷய திருதியன்னு அந்த திருக்குடந்தை ரொம்ப விசேஷமான உற்சவம். அது அந்த காசு கடத்தருன்னு சொல்லுவா, அது பெரியதுன்னு சொல்லுவா. பெருந்தெருவே அந்த டிஎஸ்ஆர் பிஸ்கீட்ல இன்னைக்கும் அந்த 12 கருட சேவை நடக்கும். இவ முதல்ல ஒவ்வொரு இதுவா தேண்டு போனா, அப்ப திருக்குழந்தையிலையும் வந்து தேடினா தேடினா ஆறாவது படுத்துட்டு இருந்தார் அந்த சாரங்கவாணி கம்மிட்டார். எங்க போட்டாருன்னா ஆறாம் உற்சவத்துக்கு அந்த பாட்டராச்சார் தெருல இருக்கிற கிருஷ்ணன் கோயில் போய் ஒரு ராத்திரி தங்குவர், அங்க தங்கிட்டார். அதனால இவ வந்த இன்னைக்கு இவளுக்கு பார்க்க முடியல. அப்போ தோழிகள்லாம் சொன்னாலாம், பாரு இந்த சுத்துப்பட்ட இருக்கிற எம்பெருமான் தான் உன்னை வந்து இது பண்ணியிருக்கணும், அதனால நீ இப்போ திருக்குழந்தையில அந்த பெரிய தெருவில் இந்த காசு கடை எல்லாம் இந்த நகை கடை எல்லாம் நிறைய இருக்கே, அந்த வீதியில 12 கருடு சேவை வரும். அங்கே போனால் அத்தனை பெருமாளும் வருவா, உன்னை யார் ஏமாத்திட்டு போனாங்கிறத நீ டக்குன்னு கண்டுபிடிச்சு விடலான்னு சொல்கிறாளாம். அதனால் இவளும் வரா இங்கே. யார், பரகால நாயகியும் வரா. வந்தா முதல்லையே உனக்குறான். ஏன்னா முதல்ல இருக்கிறது திருப்பிடுந்த ஆறாம் அந்த சாரங்க பாணி பெருமாள் தான் இப்போ. அதனால் அங்கே பார்த்தவொடனே அவனை பார்த்துடுறான். பார்த்தா அவன் தான் பெருந்தெருவே ஊராரிகளிலும் ஊராது ஒழியேன் நான் அப்படின்னா பெருந்தெருங்கிறது இது. அப்புறம் இல்லை நெடியானை செங்கன் நெடியான், அந்த நெடியான்கிற பதமும் அங்கே வருது. அதனாலே அது திருக்குழந்தை எம்பெருமானை தவிர வேற யாரும் இல்லைன்னு ரொம்ப துல்லியமாக சாதிச்சாகும். அதனாலே இங்கே நெடுமாள்ங்கிறது ஆறாமுதனேன்னு சாதிச்சாகும். சர்வஜ்ஞனே சர்வசக்தனேன்னு அர்த்தம். நெடுமாலே ஹே சர்வேஸ்வரனே, உன்னை அறுத்தித்து வந்தோ, எங்களுக்கு பிறந்து காட்டவும் வேண்டாம், வளர்ந்து காட்டவும் வேண்டாம், கொன்று காட்டவும் வேண்டாம், பின்பு உங்களுக்கு என்னதாம்மா வேணும்னு கேட்டார் கிருஷ்ணர். நாங்கள் உன்னை அறுத்தித்து உன்னையே நீ காட்டாதை காண வந்தோம், உன் பக்கலிலே ஒன்றும் நாங்கள் வேண்டி வந்தோம் அல்ல, உன்னையே வேண்டி வந்தோம், நீ கொடுக்கறது எதுவும் வேண்டாம், நீயே தான் எங்களுக்கு வேணும்னா. இதுதான் ஞானியினுடைய ஒரு பராகாஷ்டமான நிலை. எம்பெருமான் கொடுக்கறது எதுவும் வேண்டாம், அந்த எம்பெருமானே வேணும்னு கேட்கிறப்பா. வாசுதேவே சர்வம்னு நினைக்கிறவா. வாசுதேவம் சர்வமிதி சமாத்மா சுதுர்லபான்னு கீதையில எம்பெருமானே சொல்லலையோ. அப்படிப்பட்ட ஒசந்த ஞானிகள் இந்த ஒவ்வொரு ஆட்சிமார்களும். பற்பநாபன் உயர்வள உயரும் பெருந்திரளோ, ஏற்பரன் என்னையாக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம், என் அமுதம் கார்முகிலும் போதும் வேங்கடனல் வெற்பன் விசும்போர் பிரான் எந்தைதாமோதரனேன்னார். 2 திருகை மொழியிலே நம்மாழ்வார் பெரியாழ்வாரும், ஆயர்குலத்தினில் வந்து தோன்னிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னாக தளிர் நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ் பணியும் மக்களை பெறுவர்களேன்னு அந்த முதல் 10-9 திருமொழியிலேயே கடைசியில சாக்கிப்பாட்டா சொன்னார். பறை தருகியாகி, பறை என்ற அந்த தம்பட்டை கொடுப்பேயானால், அங்க பறைங்கிறது பிரயோஜனம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அவர்கள் அத்தித்துவம் அப்பிரயோஜகம், பின்பு கேட்கிறோம் என்று சொல்வதற்காக ஆகி, அது அப்புறம் என்ன பறை பறைன்னு சொல்றோமே அந்த பறை என்னன்னு கடைசியில சொல்றோம். இப்ப வேண்டாம், பறை தருகி ஆகில், அந்த ஆகில்னு ஒரு கண்டிஷன் கிளாஸ் போட்டா பாருங்க அது என்ன அர்த்தம்னா, அது என்ன பறைங்கிறது என்னங்கிறது இப்ப சொல்ல மாட்டோம், அதை பின்னாடி சொல்றோங்கிறதுக்காக சொன்னாலாம் அந்த பிரயோஜனம் என்னன்னு. பறை தருகி ஆகில், உன் அழகாலே எங்களை மயக்காதே, அப்படி மயக்கமடைய செய்ய பார்த்தாயாகில். உனக்கு அப்படிதான் திருவள்ளுவனா பண்ணிதான் பாரு, எங்களை என்ன பண்ண முடியும்னா. இது என்னது, கெஞ்சினா மிஞ்சிருது மிஞ்சினா கெஞ்சிருதுன்றாளே அந்த மாதிரின்னா. அது அந்த ஐப்பாடி பெண்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் அப்படி ஒரு பரஸ்பர இது, அதை காண்பிக்கிறார். திருத்தக்க செல்வமும் பிராட்டி ஒத்த சம்பத்து, பிராட்டியை போன்றதான சம்பத்து. பிராட்டி மாதிரி இன்னொருத்தர் உலகத்தில் யாராவது கிடைப்பாளா? அப்ப எப்படி அந்த பிராட்டி ஒத்த சம்பத்துன்னா, ஏன்னா ஸ்ரீய பதித்துவத்தாலே வந்த சம்பத்தான். எங்க பிராட்டினாலே தாண்டா உனக்கு சம்பத்தினே வேறு, உன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அவள் கொடுத்ததுனாலே உனக்கு வந்ததே தவிர ஒண்ணுதான் இல்லை. அத அத்தியற்புதமா சொல்லுவ. ஒருத்தன் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டான், அவன் கொஞ்சம் சாமான்யம் இது, அதுலேயும் ஏதோ அப்படி உக்காண்டு சாட்டு சாட்டு அந்த இருந்த ஒரு ரெண்டு மூணு காணி நிலமும் வித்தாச்சு கிராமத்தில். இப்படி இருந்தபோது அவன் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானோ அந்த வேட்டாத்திலேருந்து மஞ்சள் காணி அது ஒரு 20 காணி மேலே வந்துதான். இப்போ அவகிட்டேருந்து சம்பத்து வந்துதா, இவன் பணக்காரன் ஆயில்லையா? அந்த மாதிரி ஸ்ரீயப்பதித்துவத்தாலே வந்த சம்பத்து எம்பெருமானுக்கு. ஏன்னா செல்வ சிறுமீர்களான இவர்களுக்கு நிகரான செல்வத்தை, அது எப்படிப்பட்ட செல்வம்னா பெரிய பிராட்டியாரை ஒத்த செல்வமுமா இவளுடையது. அதனாலதான் செல்வ சிறுமீர்கள் முதல் பாசுரத்திலேயே ஆண்டாள் சொல்றான். அப்ரேயம் ஹி தத்தேஜோ யஸ்ய சா ஜனகாத்மஜா நத்ஸ்வமர்த்தஸ்தாம் ஹர்த்தும் ராமசாபாஸ்ரயாம்வனேனர். ராமாயணத்திலே வால்மீகி மாரண்யகாண்டத்தில் திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்து கரசே செய்யகண்ணா உருவச் செஞ்சுடராழி வல்லானே உலகுண்ட உருவா திருமார்பா உருவக்காற்றியும் வகையன்னால் உடன் என்ன ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அருவி திண்டிட அஞ்சி நின்மறைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்னேன். பெரிய திருமொழியிலே அந்த ஆமரி வியப்பனை மங்களாசாசனம் பண்றார் கலியன். எப்படி திருவுக்கும் திருவாகிய செல்வா, அங்கே ஸ்ரீயப்பதித்துவத்தாலே இவனுக்கு சம்பத்து வந்ததுன்னு திருத்தக்க செல்வம்னு ஆண்டாள் சொல்றா. இங்க பெரிய திருவுக்கும் திருவாகிய, அதாவது மகாலட்சுமிக்கும் அவனுக்கு அந்த திருவாகிய செல்வான்னு இவனு சொல்றாளே, என்ன அர்த்தம் அப்படின்னா அவ ஒருத்தர் யாருக்கேந்து யாருக்கு செல்வம் போச்சுன்னு தெரியலையாம். இது சகசநாமத்தில் கூட பார்த்தேன்னா மங்களானாம்சம் மங்களம்னு தினம் சொல்றோம். இது மங்களங்களுக்கெல்லாம் மங்களமானவன். ஆனா சுவாமி தேசிகன் ஸ்ரீசுகியில ஆரம்பத்திலேயே மங்களம் மங்களானான்னு, லோகத்தில் ஒரு மங்களம்னு இருக்குன்னு வச்சுங்க அது பிராட்டி தான், அவகிட்டேருந்தான் எல்லாம் போச்சு. அப்ப இது எம்பெருமானுக்கு மங்களம் இருந்ததுன்னா அது பிராட்டிட்டேருந்து போனதுதான் அப்படின்றது சுவாமி தேசியனுடைய ஒரு நிர்வாகம். சுவாமி தேசியம் சொன்னதுக்கு அப்புறம் அதை நம்மளால மறுக்க முடியுமா? அந்த ஆச்சாரிய அபிஷார படலாமா? அதனால இந்த சம்பத்து இவனுக்கு பிராட்டியிடேந்துதான் வந்தது. அந்த மங்களமங்களெல்லாம் பிராட்டியிடமிருந்தே இவனுக்கு வந்ததுன்னு நாம சொல்லலாம். ஸ்ரீயஸ்ரீயம் அதான் திருவுக்கும் திரு அச்சிந்திய திவ்யாத்புத நித்ய யௌவன ஸ்வபாவலாவண்ய மிருதோதிதம் ஸ்ரீயஸ்ரீயம் பக்த ஜனைக ஜீவிதம் சமர்த்தமாபத்சகமத்தி கல்பகம்னு ஆளவந்தாரும் தன்னுடைய அந்த ஸ்தோத்திரத்தினத்துல 45வது ஸ்லோகமா அதி அற்புதமா இது சாதிக்கிறார். சேவகமும் அவ் ஐஸ்வர்யத்தை காக்க வல்ல வீரியம், தனம் இருந்தா மட்டும் போறாதே அதை ரட்சிச்சுக்கணும், அதை காப்பாற்றக்கூடிய சாமர்த்தியமும் உனக்கு வேணும், உபய ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்கக்கூடிய சேவகமும் வேணும். பிராட்டியுடைய விரோதிகளையும் பெண்களுடைய விரோதிகளையும் நிரசித்து ஹே கிருஷ்ணா நீ எங்களை காக்க வேணும் அப்படின்றார். யாம் பாடி உன் பெயரை சொல்ல முடியாத நாங்கள் உன் பெயரோடு புகழும்பாடி. இது அந்த காலத்தில் ஒரு கட்டுப்பாடு, ஆம்படி அம்பேரை சொல்ல முடியாதுன்னு. இப்ப பொட்டுல அடிச்ச மாதிரி பட்டு பட்டுன்னு சொல்றான். இது விடுங்க, அது அந்த காலத்தில் இல்லையோன்னு அதனால யாம் பாடினா அவளுடைய புகழோட பேரை சொல்றது இல்லாத பாடின்றான். வருத்தமும் தீர்ந்து உன்னை பிரிந்து வரும் துக்கம் எங்களுக்கு போகணும்னா அர்த்தம், உன்னை எப்போதும் நாங்கள் கூடி மகிழ வேணும் அர்த்தம். அனந்தன்பாலும் கருடன்பாலும் ஐது மைதாக வைத்து என் மனந்தனுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிதான் நினைந்து என்னுள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பொழுக நினைத்திருந்தே சிரமம் தீர்த்தேன் நேமி நடியவனேன். பெரியாழ்வாரும் மகிழ்ந்து கைவல்யம் போலே இந்த துக்க நிவிற்த்தி மாத்திரம் போராது, எம்பெருமானே உன்னை உனக்கு கைங்கரியம் பண்ணி அதனாலே நாங்கள் சந்தோஷம் அடையணும். கைவல்யங்கிறது ஒரு மோட்சம்தான், அந்த கைவல்யத்தில் சுவாத்மா அனுபவம் இருக்குமே தவிர பரமாத்மா அனுபவம் இருக்காது, அதனால அது ரொம்ப க்ஷுத்ர பலன், அந்த பலத்தை ஆசைப்படப்படாது. பட்டா என்னாகும், திருப்பி நமக்கு ஜென்மம் உண்டு, திருப்பி இங்கே பிறந்து அந்த படாத பட்டு இப்ப அனுபவிக்கிறோமே இதே மாதிரி அனுபவிக்கணும். அதனால இந்த கைவல்யங்கிறத அனுபவிக்காத சாட்சாத் எம்பெருமானியே அனுபவிக்கணும்னு நினைக்கணும், அவனுடைய திருவடி வாரத்தில் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கணும். வருத்தமும் தீர வேணும் மகிழ்ச்சியும் வர வேணும், அதான் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. இப்போ வெறும் வருத்தம் மட்டும் தீரணும்னு சொன்னா அது கைவல்யாதின்னு போத்தனால வந்துடும், ஏன்னா அதுலயும் பாபபுண்ணியங்கள்லாம் கழிஞ்சு போடுறது. ஆனாலும் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறதோன்னா இல்லை, அது எம்பெருமானை அனுபவித்தாலோ மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி கிடைக்காது, ஏன்னா சுவாத்மாவும் தான் ஆத்மாவையே உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்க போறான், அதனால அவனுக்கு அந்த ஆத்மா அனுபவம் அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது. அதனால மகிழ்ந்து வருத்தமும் தீரணும் மகிழவும் போகணும், அதனால அது மோட்சத்துல மட்டும்தான் முடியும். உன்னுடைய பிரீதிக்கு போக்கு வீடாக நாங்கள் இருக்க வேணும், சாட்சாத் மோக்ஷத்தையே தரணும்னு இந்த பாசுரத்திலே பிரார்த்திச்சதா நம்ம பெரியவாழ்லாம் வியாக்கியானம் பண்றா. இதுவரையில அந்த அந்யாபிதேச அர்த்தத்தை கிஞ்சித் அனுபவித்தோம், மேற்கொண்டு சுவாபதேசமா சிலவற்றை அனுபவிப்போம். இன்று யாம் வந்தோம் இறங்கு என்று போன பாட்டிலே சொல்லியது எதுக்காக, அது எம்மாதிரியான கிருபை என்று நீ கேட்க அந்த புருஷார்த்தத்தை நீ கொடுத்தாயாகில் நாமும் உன்னையும் உன் குணங்களையும் வருத்தம் தீரும்படி உன் சேவகமாகப் பாடுவோம் என்று தெரிவிப்பதற்காகவாம். அதுதான் இந்த இடத்துல சுவாபதேசத்தில் முக்கியமான இடம். இப்ப இதனுடைய விவரணம் தான் எல்லாமே. ஒருத்தி மகனாய் பிறந்து அஷ்டாட்சர பிரதிபாத்தியனாய் குண விக்கிரக விபூதி விசிஷ்டனாக அந்த எம்பெருமான் அவதரித்தான். இப்போ எம்பெருமான் அவதரிச்சதும் சரி, இந்த அஷ்டாட்சரங்கிறதான மந்திரம் அதில் அந்த குண விக்கிரக விபூதி விசிஷ்டனா என்ன இருக்கு, நாராயண சுத்தார்த்தம் இருக்கு. ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, அந்த லௌகீகர்களெல்லாம் அறியாத அத்வித்தீய காலத்தில் அந்த வாசுதேவ துவாதசாட்சரின்னு அது ரெண்டாவது. நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி சந்தோ விஷ்ணு பிரச்சோதயாத்னுச்சனோ, அது அஷ்டாட்சரத்து நாராயண சொல்றது. அதுக்கப்புறம் வாசுதேவ துவாதசாட்சரம் எம்பெருமான் வாசுதேவனை சொல்றது. அதுக்கப்புறம் அந்த விஷ்ணு ஷடக்ஷரம், இந்த மூணுமே வியாபகம் மந்திரம்னு விரிவா சொல்லுவார். தருக்கிலானாகி தாங்கிங்கு நினைத்த இந்த சொரூப மாத்திர ஈஸ்வரசத்தை பொறாதவையாய் அவன் விஷயத்திலே பொல்லாங்க நினைப்பதற்கே அதான் தருக்கிலானாகி தாங்கிங்கு நினைத்த கருத்தை விளைப்பித்து கஞ்சன்பையற்றில் நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை அபேட்சிச்சு வந்தோம், உன்னை சரணாகதி பண்றதுக்காக வந்தோம். பறை கருகியாயில் எங்களுக்கு எங்களுடைய சரணாகதிக்கு பலனாக அந்த கைங்கரியத்தை நீ கொடுப்பாயாகில் திருத்தக்க செல்பமும் சேவகமும் யாம்பாடி பிராட்டியோடு ஒத்ததான உன் சொரூபத்தை நாங்கள் பாடுவோம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. இது நாள் வரை பிராரப்த கர்ம வசியத்தினாலே நாங்கள் பட்ட கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து உன் திருவடிகளிலே கைங்கரியம் செய்வதிலேயே நாங்கள் மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்போம். இந்த பாசுரத்தினாலே பிரதிபந்தகங்களையெல்லாம் எம்பெருமானே நீ போக்க வேணும். துக்கமே கலசாத பேரானந்தத்தை மகிழ்ச்சியை எம்பெருமானே நீயே தர வேணும். ஒவ்வொரு மனுஷனுடைய அவசிய தேவை என்ன? நாம கூறுவதுதான், நம்ம ஆசைப்படுறதுதான் என்ன? நான் கஷ்டப்படப்படாது, நான் சுகமா இருக்கணும், எப்பொழுதும் ஆனந்தத்தை இன்பத்தை அனுபவிக்கணும். அது எப்படிப்பட்ட இன்பமா இருக்கும்னா, துக்கம் கலக்காததான மகிழ்ச்சி மட்டுமே உள்ளதானதை நான் அனுபவிக்கணும். இதுதானே ஒவ்வொரு ஜீவாத்மாவனுடைய உள்ள கிடக்க. அததான் அந்த பாசுரம் அப்படியே கண்ணு முன்னால கொண்டு நிறுத்தி தெரிவிக்கிறான். பிரதிபந்தகங்களையெல்லாம் எம்பெருமானே நீ போக்க போகணும். எனக்கு எது எது வாண்டாது இருக்கோ, எது எது அனிஷ்டம் இருக்கோ, அந்த அனிஷ்டத்தெல்லாம் நீ போக்கிடணும். இப்போ அனிஷ்ட நிவிருத்தி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமான்னா, துக்கத்தை கொடுக்காம வேணா இருக்கலாம். ஏன்னா நம்ம விட்டு இப்ப அந்த துக்கம்லாம் நம்ம கஷ்டப்படுத்துறது எது? நம்மளுடைய அனிஷ்ட பரம்பரைகள். அந்த அனிஷ்ட பரம்பரை நம்ம விட்டு போயிடுச்சுன்னா கஷ்டம் இருக்காது. ஆனா கஷ்டம் இல்லைனாலே சுகம் வந்துடுத்தும் ஆனந்தம் வந்துடுத்தும்னு அர்த்தம் இல்லை. அப்போ அது வரணுமே. துக்கம் நீங்கினால் மட்டும் போராது, நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷமும் வரணும். அதுக்காக அந்த துக்கத்தை நீ போக்கின, அந்த பிரதிபந்தகத்தெல்லாம் போக்கு, அதுக்கப்புறம் எங்களுக்கு மகிழ்ச்சியை நீ தரணும். நாங்க ஆசைப்படுறது என்ன? அப்போ அந்த இஷ்ட பிராப்தி, நாங்க சந்தோஷமா எல்லாருமே நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு தானே நினைப்போம். அதனாலே அனிஷ்ட நிவர்த்தி நம்மளுடைய துக்கமெல்லாம் போகணும், இஷ்ட பிராப்தி நாம எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். இந்த பாசுரம் எதை தெரிவிக்கிறதுன்னா, இந்த அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தியே தெரிவிக்கிறது. சில பேர் சொல்லுவா, அனிஷ்டம் நிவர்த்தியானாலே இஷ்ட பிராப்தி தானா வந்துடாதோன்னு. அவ அதுக்கு ஒரு மறுக்க முடியாத காரணத்தையும் சொல்லுவா, அதை நாம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாபம் புண்ணியம் இது ரெண்டும் இந்த சம்சாரத்துல நம்மளை பிடிச்சு அழுத்தி தள்ளுறது. அது பாபமா இருந்தா என்ன, புண்ணியமா இருந்தா என்ன? பாபம்ங்கிறது இரும்புனாலே போட்ட விலங்கு, புண்ணியம் வேணா அதுல வைர கல் கற்கள்லாம் இழைச்சி தங்கத்தால போட்ட விலங்குன்னு வச்சுக்கோம். விலங்கு விலங்கு தானே, கைகால் அசிக்க முடியாத. அது இரும்புல போட்டா என்ன, இல்ல தங்கத்துல அதுல வைரத்தை நடுப்புற பதிச்சு போட்டா என்ன? அது விலங்கு விலங்கு தானே. அந்த மாதிரி கைய கால அசைக்க முடியாது. இந்த சம்சார பந்தத்துல நம்மளை கொண்டு தள்ளி விட்டு இந்த விலங்கு அறணும், இந்த பாப புண்ணியம் போனோம். இந்த பாப புண்ணியம் போயிடுத்துனாலே மோட்சம் வந்துடும். அதானே சொன்னா, சர்வதர்மான் பரித்தியஜ மாம் ஏகம் ஷணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. அப்போ எல்லா பாபத்திலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன்னு தான் அங்க அர்த்தமே தவிர, நான் உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன்னு பகவான் ஒரு காலம் சொல்லலை. அப்படி பூர்வாச்சாரியால் அர்த்தமும் பண்ணல. ஏன்னா உன்னை புண்ணிய பாபங்களிலிருந்து விடுவிக்கிறேன், நமக்கு புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லைன்னா மோட்சம்தான், வேற வழியே கிடையாது. ஏன்னா திருப்பி இந்த சம்சார பந்தம் கிடையாது. நாம கைவல்யத்தை ஆசைப்படலை. இப்ப கைவல்யத்திலையும் பாபமும் புண்ணியமும் சீரோட இருக்கும். இப்போ எல்லாரும் வந்து ஆபீஸ்ல வேலை பண்றவா, கொஞ்சம் அக்கௌண்டன்சி எல்லாருக்கும் தெரியும். ட்ரையல் பேலன்ஸ் ஜீரோவா இருந்ததுன்னு வச்சுக்கோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ஏதாவது வருமா? இல்ல பேலன்ஸ் ஷீட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியாது. அதனால இங்க இந்த பாபமோ புண்ணியமோ இல்லேன்னு வச்சுங்க, நமக்கு அப்புறம் அந்த நரகம் சொர்க்கம் அந்த பாபத்துக்கு ஏற்றபடி இது ரெண்டும் கழிஞ்சாதானே மோட்சம். அதனால அந்த ரெண்டும் கழிஞ்சா மோட்சம்னு சொல்றா? அப்போ அனிஷ்ட நிவர்த்தியாலே இஷ்ட பிராப்தி தானா வந்துடுறதா? அதனால இது அனிஷ்ட பிராப்தி மட்டும் இருந்தா போறோம், இஷ்ட பிராப்தி தானா கைகூடும் சொல்ற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் இருக்குங்கிறத சொல்லுங்க. இப்படி வருத்தமும் தீர்ந்து மகிழ வேணுங்கிறத இந்த பாசுரத்தினாலே எம்பெருமானுக்கு இந்த ஆய்ப்பாடி இளம்பெண்கள் அறிவுறுத்தினார்கள். நமக்கு இதுல ஆண்டாள் வைக்கிறத மெசேஜ்னு சொல்லுவாளோனோ அது என்னன்னா, கைவல்யம் பக்கம் போயிடாத, வருத்தம் மட்டும் தீர்ந்தா போராது, உனக்கு மகிழ்ச்சியும் ஏற்படணும். பாப புண்ணியம் போச்சுனாலே வருத்தம் போதும், ஆனா மகிழ்ச்சி வருமானா வராது, அது கைவல்யத்தில் கொண்டு இருக்கணும் நம்மள. அப்போ எம்பெருமான் திருவிவாரத்திலே அசஞ்சலமான கைங்கரிய பரனாக அந்த ஆயங்கிற இதுக்கு சதுர்த்தி தாத்திரத்தியம் இருக்கே அதுக்கு உத்பூதனா நாம் இருந்துட்டு அந்த எம்பெருமான் திருவடிவாரத்தில் கைங்கரியம் பண்றதுதான் நமக்கு மகிழ்ச்சியே அண்ணி. இது வெறும் பாபமுனியத்தை தீர்த்துக்கிறதுனாலே நமக்கு வருத்தம் வேணா இல்லாத இருக்கலாமே தவிர மகிழ்ச்சி நிச்சயமா வந்துடாது. அதனால எங்க வருத்தமும் தீரணும், நாங்கள் மகிழவும் வேணும், எங்களுடைய பிராரப்த கர்மாதிகள் போகணும், அதே மாதிரி எங்களுக்கு வைகுண்ட பிராப்தின்னு ஏற்பட்டு எம்பெருமான் திருவடிவாரத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாக காலத்தை கழிக்க வேணும்னு அந்த வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு கொண்டு ஆண்டாள் முடிக்கிறதாக சுவாபதேசத்தில் நம் பூர்வாச்சாரியால் அத்தி அற்புதமாக அர்த்தம் பண்ணுவான்னு சொல்லுண்டு இந்த உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். சதமகமணி நீலாச்சாரு கல்லாரகஸ்தனபரணி தாங்கீ சாந்திர வாசல்ய சிந்து அனகவனிதிராகிருஷ்டநாதாவிலசதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.